இதயம் தரையில் விழுந்து சிதறி போகட்டும் போப்போ என் எழும் பிரிந்து என்னை தனிமையாக்கட்டும் கோபம் உன் கோபம் என்னென்றை கொன்று போக கண்கள் என் கண்கள் கண்ணீரில் நினையுதே போதும் இப்போதும் எப்போதும் உன் நினைவுகள் பாவம் என் உள்ளம் சொல்லாமல் கரையுதே சிதைந்தவன் போதும் அன்னாலே தூள் தூள்